மனிதன் நன்றாக வாழ்வதற்காக அவனுடைய விரும்பும் அவன் விரும்பும் பயன்களை எல்லாம் அளிப்பதற்கு வேண்டிய வழிவகைகளை சொல்வார். சில கர்மகாண்டம் பலவிதமான யாகங்களை சொல்லி இன்னென்ன யாகத்தை பண்ணா இன்னென்ன பலத்தை பெறலாம் என்று நாம் ஐகமாக உலகிலே பெற வேண்டிய ஒவ்வொரு பலத்திற்கும் இன்னென்ன யாகத்தை பண்ணா அது கிடைக்கும் என்று பலத்தை சொல்லி வந்தது. அப்புறம் பிரம்மகாண்டத்தில் உபனிஷத் பாகம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அது பக்தி பிரபத்தி என்கிற உபாயத்தை சொல்லிட்டு அந்த பக்தியை உபாயத்தை வந்து பிரபத்தியை பண்ணமையாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த உலகில் பலம் வேணும் என்று ஒரு வேண்டினானேயாக அதுவும் கிடைக்கும். அதே சமயத்தில் அவைகளை விரும்பாது மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை விரும்பினானேயாக அவனுக்கு மோட்சத்தையே கொடுக்கும். சீரழிவுலோகத்திலே இருந்து எம்பெருமானை அமைந்து கொண்டு பிரம்மானந்த அனுபவம் சந்தோஷமாக மீண்டும் இந்த லோகத்துக்கு திரும்பாமல் இருப்பான் என்று அது பேசுகிறது. ஆக அது அந்த உபாயங்களில் சிறந்த உபாயமாக பேசி கருதப்படுகிறது பக்தி அல்லது பிரபத்தி. அந்த பிரபத்தி உபாயத்தை பண்ணா அது பிரபத்தி எங்க பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க சிவன் நாராயண சாரணம் என்று எம்பெருமானுடைய திருவடிகளே பண்ணுகிறோம். தெரிஞ்சுதா அவர் சொன்னார் சர்வசன்னான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா என்று திருவடியைத்தான் காட்டினார் காரணம். அதனால திருவடிகளே நம்மை பாதுகாப்பு உயர்ந்ததாக நமக்கு சொல்லுவார்கள். அந்த திருவடிகளை விட திருவடியை பாதுகாக்கும் பாதுகாப்பாகம் இருக்க வேதத்துல அது மிக உயர்ந்தது. அந்த பாதுகாப்பாகம் எந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா உபனிஷத்துல பாதுகையை பற்றி பேசுகிறது. ஆக வேதமானது திருவடியையும் புகழ்கிறது அதே சமயத்தில் பாதிகையும் புகழ்கிறது. அதுல எது உயர்ந்தது பாகம் உபனிஷத்துல அப்படின்னு கேட்டோம்னாக்க திருவடியை போற்றும் பகுதியை விட பாதுகையை போற்றும் பகுதியே உயர்ந்தது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பாதுகை எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஸ்ருதிய ஸ்ருதி சுந்தரி என்று உருவகப்படுத்தினார். ஸ்ருதிங்கிறது பெண் தான், அதாவது ஸ்ருதியாகிற ஒரு ஸ்திரீ. சரிங்களா அந்த ஸ்ருதியாகிற ஸ்திரீ என்ன பண்ணா அலைஞ்சு பல நிமிஷம் அலைஞ்சு வந்து கடைசியில திருவடியில வந்து படுத்துனுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஸ்ருதியான சுந்தரியானவ கர்மகாண்டத்துல பலவிதமான கர்மாக்களை உபாயமாக சொன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில பிரம்மகாண்டத்துல பக்தி பிரவர்த்திகளை சொல்லிட்டு அப்புறம் அந்த பக்தி பிரவர்த்தியை பண்ணுவதற்கு உரிய இடம் எது அப்படின்னு கேட்டா எம்பெருமானே திருவடின்னு அதுல கொண்டு முடிஞ்சது. ஆக எதுல வந்து முடியவோ அதை விசிரமிக்கக்கூடிய ஓய்வு பெறக்கூடிய இடமாக வச்சு பேசுகிறார் சுவாமி இங்க. அதனால எங்க வந்து எந்த பகுதி வேகத்தில் உயர்ந்ததுன்னா பாதையை பற்றி பேசும் பகுதிதான் உயர்ந்தது. அதனால அந்த பாதுகைய இப்ப என்ன பண்றாரு சுதியாகர சுந்தரி இருக்காள அந்த சுதியாகர சுந்தரி இங்க வந்து சயனித்துக் கொண்டார் என்ன ஓய்வு பெற்றார் அவளுக்கு தலைக்கு தலையணம் வேணுமோ இல்லையோ தெரிஞ்சா உணவுபாதத்துக்கு தான் சிரசுன்னு பேர் சுதி சிரசுன்னு பேர். அதனால சிரசுக்கு தலையணை வேண்டும் அல்லவா படுத்துகிற காலத்துல அந்த தலையணையாக பாதுகாதேவி நீ இருக்கிறாய். அந்த சாதாரண தலையணையாக இல்லை நீ அப்படின்னு கேட்டோம்னா பலவிதமான நிறங்களாலே ஆக்கப்பட்ட தலையணையாக நீ இருக்கிறாய். உன் தலையணையில பல நேரம் என்னென்ன நிறம் இருக்கு அப்படின்னு கேட்டா வெளுப்பு நிறம் இருக்கு, கருப்பு நிறம் இருக்கு, சிகப்பு நிறம் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டாக்க பாதையில ஆக்கி என்ன மௌத்திக ஹரி என்ன நீ பத்மராகம் உங்ககிட்ட இது பரவினா வரிசையாக முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் ஒரு வரிசையாக அடுத்த வரிசையாக நீல இந்திர நீலமய கல் இருக்கு அது நீலமணிகள் பதிக்கப்பட்டிருக்கணும்னா அப்புறம் பத்மராக கல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால வெளுப்பு கருப்பு சிகப்பு வரிசையாக தெரியுது. ஆக இந்த வரிசையோட கூடின நீ ஒரு தலையணையாக இருக்கிறாய். எப்படி தற்பாத அதிஸ்ரமதிசம் சுதி சுந்தரீனாம் யாருக்கு தலையடியாக இருக்க சுதி சுந்தரீனாம் சுதியாகிற சுந்தரிகளுக்கு அதாவது சுதி சுந்தரி சுதி பெண்பாளான அப்படின்னால அது சுதி சுந்தரி என்று பேசினார் சுவாமி. ஆக சுதியாகிற தேவி இருக்காள அந்த சுதி தேவிக்கு தற்பாத அதிஸ்ரமதிசம் அது எங்க வந்து முடிஞ்சது இந்த சுதி சுந்தரி அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வந்து பெம்பெருமானுடைய திருவடியில தான் வந்து முடிஞ்சது. அப்படின்னா என்ன கேட்டோம் கடைசியில ஒரு பெண்ணானவன் எம்பெருமானுடைய தேவியானவள் எம்பெருமானுடைய திருவடியில தர வச்சுன்னு படுத்துக்கிறா போல அதே ஓய்வு பெறுவதற்கு சோதியமான இடம்னு நினைச்சாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, வேதத்துல முன்பகுதிகள் எல்லாம் என்ன கர்மகாண்டங்கள் எல்லாம் பலவிதமான பலங்களை சொல்லிட்டு உபாயத்தை சொல்லுகிறது, அதே மாதிரி ஐயக்கான பலத்தை பெறலாம் என்று பக்தி பிரபுத்தியையும் சொல்லி, ஆக பக்தி பிரபுத்தினால கடைசியாக இறுதியாக ஐகிக குலத்தை வேண்டாத போனால் மோட்சத்தில் பெறலாம் என்று சொல்லி கொண்டு போய் முடிக்கிறது. அதனால சுதி போய் எந்த இடத்துல போய் முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடியானது நமக்கு அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கூடியதான, பிரம்மானந்த அனுபவத்தை அனுபவிக்கூடியதான, ஸ்ரீகண்ட லவத்தையே கொடுக்கக்கூடியதான உபனிஷத் பகுதி, அதை சொல்ல உபாயத்தை சொல்லக்கூடியதான பகுதி உபனிஷத் பாகமான கடைசி பாகம் அது திருவடியை சொல்லுகிறது. அந்த சுஜி சுந்தரிக்கு பாதுகா தேவி நீ எப்படி இருக்க, பலநிறம் கொண்ட தலையணை போல இருக்கேன். பலநிறம் கொண்ட தலையணை அப்படின்னு சொன்னாக்க அது சாதிக்கிறார், பர்மாபதானமிக மௌலி நிவேச யோக்கியம், மௌலி நிவேச யோக்கியம், சுஜியாகிற சுந்தரி தேவியானவள் தலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடியதான பர்மாபதானமிக பல நிறம் கொண்ட தலையணை போல இருக்க. ஆக என்ன பண்ணோம், கடைசியில கொண்ட தலை எங்க வச்சுக்கிறோம், தலையணையில வச்சுக்கிறோம். ஆக தலையணையில தான் போய் முடிகிறது. சுஜி சுந்தரி எங்க போய் முடிகிறா, தலையணையில போய் முடிகிறா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தலையணையாக எது இருக்கு, இப்போ பல நிறம் கொண்ட தலையணையாக பாதுகா தேவி இருக்கா. ஆகினால அந்த பாதுகா தேவி தான் எம்பெருமானுக்கு தலையணையாக இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, வேதங்கள் கடைசியில் எங்க வந்து முடிஞ்சதுனாக்க, முதல்ல திருவடியை சொல்லிட்டு திருடியை சொன்ன பாகத்தை விட உயர்ந்த பாகம் பாதுகை சொல்றதாகும். அதனால பாதுகைக்கு எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கக்கூடியதான பாதுகை இருக்க அது மிக உயர்ந்தது. அதை சொல்லக்கூடியதான பகுதி இருக்க வேத பகுதி, அந்த பகுதிக்கு இந்த பாதுகாதிகாரம் எப்படி இருக்கா, தலையணையாக இருக்கா. ஆக அதற்கு உயர்ந்த பாகமாக இவள் இருக்கிறார். அதனால வேதங்களின் தலையான உபனிஷத்து என்ன பண்றது, பாதுகா தேவி உன்னையே புகழ்வதாலே உன்னை தலையடை என்று வளர்ந்து சொல்லலாம். அதுவும் வர்ணங்களோடு கூடின பல்வேறு வர்ணங்கள் அழகாக இருக்கும் யான தலையணையாக சொல்லுகிறோம். அதனால திருவடியை சொல்லக்கூடிய உபனிஷத் பாகத்தை விட திருவடியை பாதுகாக்கும் பாதுகை சொல்லுக்கும் யான பாகம்தான் உயர்ந்தது. அது உபனிஷத் சிரசுக்கு தலையோடை போல உதவியாக இருக்கிறது. ஆக உபனிஷத்தை திருவடி பாதுகையினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான உபனிஷத் பாகம் இருக்க அதுவே உகந்தது என்று பாதுகா தேவி சுஜி சுந்தரிக்கு தலையணையாக இருக்கிறார் என்று அதிலே இழைக்கப்பட்ட ரத்தனங்களை கொண்டு பன்னிரம் கொண்ட தலையணையாக இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தபடி பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷணி பத்மராகாஹ சம்பாவயந்தி சமயே குஜித விஷ்ணுதானாஹ சத்ய பிரசூத யமுனா சுபகாவஸ்தாம். ஸ்லோகம் 559. ஆசன் அவாசவசிலா சகலஸ்துதியாஹ பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷணி பத்மராகாஹ சம்பாவயந்தி சமயே குஜித விஷ்ணுதானோ சத்ய பிரசூத யமுனா சுபகாவஸ்தாம். பாதுகாதேவி நீ எப்படி இருக்க, பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷணி தாமரை முதல் போன்ற அழகிய தர்க்கங்களை படைத்த ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, உன் அழகு ரொம்ப சொல்ல தரமுண்டு. எப்பேற்பட்டது அப்படின்ட்டா, ஆசன் அவாசலாசகலாஸ்வதீயாக பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷணி பத்மராகாக உங்ககிட்ட பல நிறம் கொண்ட ரத்னங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. அதுல வாசவசிலாசகலாக வாசவசிலான இந்திரநீலக்கல், ஆக நீளமான இந்திரநீலக்கல்கள் அதனுடைய சகலாக துண்டுகள் சிறிய சிறிய துண்டுகள் நிறையாக பதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அது பக்கத்திலேயே பத்மராகாக பத்மராகம் சிவப்பு கல் பதிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த சிவப்பு கல்லோடும் இந்திரநீலக்கல்லோடும் சேர்ந்துக்கு உன்னை பார்த்தா எனக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னா, சூரியன் ஞாபகம் வருது அப்படின்னா. ஏன்னு கேட்டா மின் ஸ்லோகத்தில் சூரியனை பற்றி பேசினான், வேதத்தை பற்றி பேசினார். வேதத்தை பேசிவிட்டு இப்பொழுது வேதமயமான சூரியனை பற்றி பேசுகிறார். ஏன்னா சூரியனை நாம் காலையில ரிக்வேதமாகவும், மத்தியானத்துல எதிர்வேதமாகவும், சாயங்காலத்துல சாமவேதமாகவும், அதோடு கூடிய அந்த சுரூபமாக இருப்பதாக நாம் சஞ்சாவன காலத்தில் தியானம் பண்ணுகிறோம் அல்லவா. ஆக வேத சுரூபமாக சூரியன் இருக்கிறான். அந்த சூரியனுடைய ஒரு காட்சியை இங்கே அழகாக வர்ணிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, சூரியன் காலையில உதிக்கிறான். எந்த இடத்துல உதிக்கிறான்? நம்ம வந்து யமுனா நதி தீரத்தில் நம்ம இருக்கிறதா இப்ப நினைச்சுப்போம். நம்ம காலம்பு 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகிச்ச, யமுனா நதி கரையில இருந்து வாத்தோமையாகி சூரியனுடைய இளம் வெயில் இருக்க அது எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். பத்மநாகம் போல இருக்கும் இளம் வெயில். அது எங்க வந்து அடிக்கிறது? இந்த யமுனை மேல வந்து அடிக்கிறது. யமுனை எப்ப இருக்குது? யமுனையை கருப்பு என்று கவிகள் வர்ணிப்பது வழக்கம். யமுனை கொஞ்சம் கரியதாக இருக்கும். அதனால இந்த கருப்பு நிறமான யமுனையின் மீது என்ன இளம் வெயிலான பத்மநாகம் போன்று இருக்க முடியாத சூரியனுடைய ஒளி வந்து வீசுறது. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற காலத்துல பார்த்தா எப்படி அழகாக இருக்கோ என்ன, அந்த அழகு இப்ப உன்னிடத்துல எனக்கு தெரியறது அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, உங்ககிட்டயும் ஆசன்னாசகலாஸ்துதியாக பத்மராகாக உன்னிடத்துல இந்திரநீலக்கல்லுடைய சிறிய சிறிய கற்கள் எல்லாம் வரிசையாக பதிக்கப்பட்டிருக்கிறன்னா, அதன் பக்கத்திலேயே பத்மநாகக்கல் சிவந்த கற்கள் இருக்கு. அந்த இந்திரநீலக்கல்லு யமுனை மாதிரி இருக்கு, பத்மநாகக்கல் சிவனுடைய சூரியனுடைய இளம் வெயில் போல இருக்கு. இது என்ன பண்ணிச்சு? இப்போ கொழுது உஷ்ணபானோ சூரியன் இருக்கானே அவனுடைய சத்யப்பிரசூத யமுனா சுபகாமவஸ்தான் காலையில யமுனையின் மீது அந்த உஷ்ணமான சூரியன் தன் கிரணத்தை வீசுகின்ற காலத்துல இளம் வெயில் அது சிறப்பாக இருக்கிறது, யமுனை கருப்பாக இருக்கிறது. அந்த இளம் வெயிலும் யமுனையும் சேர்ந்த பகுதியை பார்த்தமையாகி அது ஒரு அழகான காட்சியாக தெரியுது நமக்கு. அந்த அழகிய காட்சியை உன்னிடத்திலே நான் அனுபவிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி பாதையை பற்றி அனுபவித்தார்கள். மணிதி விஹிதே பவத்யாஹ பங்கீதே பரமபூருஷ பாதரக்ஷே மன்யே சமாசித ஜனஸ்ய தவானுபாவாத் உன்மோசிதே சுகிருத துஷ்கிருத சிங்களேப்யே. ஸ்லோகம் 560. முக்கேந்திர நீல மணிபிஹி விஹிதே பவத்யாஹ பங்கீதே பரமபூருஷ பாதரக்ஷே மன்யே சமாசித ஜனஸ்ய தவ அனுபவாத் உன்மோசிதே சுகிருத துஷ்கிருத சிங்களேப்யே. சூரியனை பற்றி பேசின உடனே சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு மோட்சத்துக்கு போவா அது பிரபன்னர். அப்படி போகிற அந்த முக்தியை பற்றி இப்ப பேசுகிறார். மோட்சம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மகிட்ட இருக்கிறான புண்ணிய பாவங்களை போய்க்கினா கிடைக்கும். ஆனால் புண்ணிய பாவங்களை போக்கி பாதையினிடத்தில் சரணடைந்தால் அவர்களை போக்கி அவர் வந்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் அண்ணா. அதை இங்கே அழகாக வர்ணிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, புண்ணியத்தை நாம் என்ன சொல்றோம், வெளுப்பாக சொல்லுவோம். புண்ணியம் வெளுப்பாக இருக்கிறதாகவும் பாவம் வந்து கருப்பாக இருக்கிறதாகவும் நாம் சொல்ல வழக்கம். ஆக இந்த புண்ணியத்தை சுவாமி ஜெயசின் சாதிப்ப, அது புண்ணியம் வந்து பொன் விலங்கு என்றும் பாவங்கள்லாம் இரும்பு விலங்கு என்று சொல்வார்கள். ஆக புண்ணியம் பண்ணாக அது உகந்ததில்லை. புண்ணியம் பண்ணா இந்த லோகத்திலேயே பல பலன்களை கொடுத்து கொஞ்சம் சுகப்படுத்தி அப்புறம் புண்ணியம் சேர்ந்த உடனே மறுபடியும் பழைய நிலைக்கு நம்ம தள்ளிவிடும். அதனால அது மோட்சத்தை கொடுக்காது. ஆக மோட்சத்தை பெறுவதற்கு நமக்கு புண்ணியமும் விரோதி, பாவமும் விரோதி. ஆக எது விரோதி? நடக்க முடியாம விரோதியா இருக்கிறது காலில் போட்டுனா விலங்குகள். ஆக புண்ணிய பாவங்களில் பொன் விலங்கு என்றும் அதே சமயத்தில் இரும்பு விலங்கு என்றும் சுவாமி தேசிகன் வேசத்திரசாரத்தில் சாதித்தார்கள். அந்த விலங்குகளை நீ போக்கி கையில வச்சிருக்கியோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. எப்படி முக்கேந்திர நீளம் அணிவிகி விகிதே பவத்யாஹ பங்கே திருடு பரமபூருஷ பாதரட்சேன். பரமபூருஷ பாதரட்சேன், பரமபுருஷன் என்பவன் சிவன் நாராயணன். அவனுடைய பாதரட்ச பதவியை திருவடியை பாதுகாக்கும் பாதுகையேன். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாக்க, உங்கள்கிட்ட இந்திர நீளத்தில் வரிசையாக பதிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி முத்துக்களும் பதிக்கப்பட்டிருக்கு. முத்து வரிசையும் இந்திர நீளம் வரிசையாகிற ரெண்டு வரிசைகள் திடமாக உறுதியாக இருக்கு. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, மன்னியே சமாஸ்தே தவா அனுபவாது உன்மோசிதே சூரதுக்குலே. பக்தர்கள் தன்னுடைய பாவங்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போக்குவதற்காக பாலுகாதேவி உன்னிடத்துல சரணாதி பண்றான். சரணாதி பண்ண என்ன பண்றேன், நீ அந்த புண்ணிய பாவங்களை போக்குற. நாம் இஷ்டப்படி புண்ணிய பாவங்களை போக்க முடியாது, புண்ணிய பாவங்கள் விளங்குமாறி நம்ம கையிலிருக்கு பிடிச்சிட்டு இருக்கு, அதை நாம் கயற்சி எறிய முடியாது. பக்தி பண்ணால் கயற்சி எறியலாம், பிரபத்தி பண்ணால் கயற்சி எறியலாம். அது பாதுகை நிலத்தில் நாம் பிரபத்தி பண்ணினாக பாதுகாவை என்ன பண்றான், நம்முடைய அந்த பொன் விலங்குன்னு சொல்லக்கூடியதான புண்ணியங்களையும் இரும்பு விலங்குன்னு சொல்லக்கூடியதான பாவங்களையும் அகற்றார். அப்போ ரெண்டு விலங்கையும் அவர் திறந்து விடுறான்னு அர்த்தம், திறந்து தன் கையில வச்சிருந்துருக்கா. ஆக நம்முடைய பாவங்களை போக்கி பொன் விலங்கையும் அந்த இரும்பு விலங்கையும் ஆகிய பாவ புண்ணிய விலங்குகள் இருக்கேன், அந்த விலங்குகளை பாதுகாதேவி நீ கையிலேயே வச்சிருந்துருக்கியோ என்று சொல்லும்படியாக இருக்கு. மன்னியே சமாசிதனேதவா அனுபவாது, உன்னை அடைந்த ஜனங்கள் உன்னையே வச்சு பண்ணதுனால உன்மோசிது சுகிருதுஷ்கிருத சிங்கலேஜு, சுகிருதமாகிற சிங்கலம் விலங்கு, துஷ்கிருதம் பாவமாகிற சிங்கலம் விலங்கு, அந்த பொன் விலங்கு புண்ணிய விலங்கு பாப விலங்கு இது ரெண்டையும் உன்மோசிதே, அது ரெண்டையும் இவனுடைய கை வீடுல இவன் காலில் இருந்ததை கழிச்சு நீ கையில வச்சுருக்க போல தெரியுது உன்னை பார்த்தாக்க. ஏன்னா உன்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படி கேட்டாக்க, முத்துக்களை பார்த்தாக்க அது புண்ணிய விலங்கு மாறி தெரியுது, நின்ற நேரங்களில் பிரிச்சிருக்கிறத பார்த்தாக்க அது பாப விலங்கு மாறி இருக்கு. ஆனா பக்தர்களுடைய புண்ணிய பாப விலங்குகளை விலக்கி அதை நீ கையில வச்சு சூறை எரியாம தன் கையில வச்சிருக்கியோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த சுலோகத்தில் சுவாமி ஜெயசன் வர்ணித்தாரு. சரசிஜேக்ஷணபாதரக்ஷே சம்யோஜயந்தி நிஷயா பவமௌலி சந்திரம். ஸ்லோகம் 561. உஜ்ஜீர்ண காட தமசா ஹரிநீலங்காஹ தாராவிசேஷ ருச்சிராணி ச மௌக்திகானி தொத்சங்கமாத் சரசிஜேக்ஷணபாதரக்ஷேன் சம்யோஜயந்தி நிஷயா பவமௌலி சந்திரம். ஒரு நாள் சிவன் பகல்ல ரங்கநாதனை வந்து சேவிக்கிறான். சிவன் பகல்ல சேவிக்கிற காலத்துல அவன் பகல்ல சேவிக்கிறான் இல்லையோ, பகல்ல அவன் தலைமையில சந்திரன் இருக்கு, தலையில அர்த்தச்சந்திரனை வச்சுருக்கான் சிவன் இல்லையா. சிவன் தலையில கங்கை சந்திரன் எல்லாம் இருக்குன்னு சொல்றமோ இல்லையோ, அதனால சிவன் தலைமையில சந்திரன் இருக்கு. அந்த சந்திரன் பிரகாசிக்கல, ஏன் பகல்ல சந்திரன் பிரகாசிக்காது. நாம் கூட பகல்ல வர சந்திரன் ஆகாசத்துல பார்த்தோம்னா ஒரு அடையாளம் தான் தெரியுமே, இல்லையா சந்திரன் அது பிரகாசிக்காது இல்லையா. அதனால சிவன் பகலிலே வந்து பெருமாளை சேவிக்கிற காலத்துல அவன் தலையில சந்திரன் பிரகாசிக்கல பளிச்சுன்னு இல்ல. அப்போ சிவன் என்ன பண்றான், எழுந்து சேவிச்சுட்டு அந்த பாதையை தூக்கி தன் தலைமையில தூக்கி வச்சுக்கிறான். தலைமையில பாதையை தூக்கி வச்சுனானோ இல்லையோ, இப்போ சந்திரன் பளிச்சுன்னு தெரியுது. ஏன் ராத்திரி வந்துடுத்து பகல் சந்திரன் தெரியுது, எப்படி ராத்திரி வந்தது அப்படின்னு கேட்டாக்க, உங்ககிட்ட நீலமணிகள் வைக்கப்பட்டிருக்கோ இல்லையோ, அது கருப்பு நிறத்தை கொடுக்கறது. அப்புறம் இந்த முத்துக்கள் இருக்க அது நட்சத்திரம் மாதிரி நட்சத்திர வழியாக இருக்கும். ராத்திரியில நட்சத்திரம் இருக்கும், என்ன இருட்டாகவும் இருக்கும், அந்த சமயத்தில் சந்திரன் பிரகாசிக்கும். அதனால பாதுகாதேவிய தலையில சேவசில வச்சுக்கிட்டு நெஞ்சம் வணங்குகின்ற காலத்துல அந்த பாதுகாதேவியுடைய ரத்தனங்களாகிற நீலமணிகள் இருட்டு போலையும் அதில் இருக்கும்படியான முத்துக்கு நட்சத்திர கூட்டம் மாதிரியும் தெரியறது. ஆக இருள் வந்துட்டு அப்படினால இப்போ சிவனுடைய சிலசில் இருக்கும்படியான சந்திரனானது பிரகாசிக்கிறது. ஆகாசத்துல சந்திரன் எப்போதும் ஆகாசத்துலதான் இருக்கும், அது இருக்குதான் நான் பழிச்சுன்னு தெரியும். புரிஞ்சுதா? சிவபெருமானத்தில் இருக்க முடியாத சந்திரன் இருக்கேன், அதுக்கு இருட்டு இல்லாததுனால தெரியாம இருந்தது. அப்ப நட்சத்திரங்களும் இல்ல. ஆனா உன் மணி என்ன பண்ணிட்டு நட்சத்திரங்களையும் உண்டு பண்ணிட்டு இருட்டையும் உண்டு பண்ணிட்டு, அதனால சிவந்தரில் இருக்கக்கூடிய சந்திரன் இப்பொழுது பிரகாசிக்கிறது என்று கருத்துல இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் சுவாமி. ஸ்லோகத்தை பார்ப்போம். உத்யன் நகாடதமசாம் அரிநீலபங்காம் தாராவிசேஷ விஜிராணிச்ச மௌத்திகானி. உன்னிடத்துல உத்யன் நகாடதமசாம் கனசு நீல ஒளிய அப்படியே கற்கிறது. எது? அந்த நீல மணிகள்லாம் இருட்ட, அதாவது இருட்டினுடைய விதமான கருப்பு நிறத்தை கற்கிறது. அரி நீல பங்கா இந்திர நீல கல்லாம் நல்ல கருமையே ஒளிய வீசுகிறது. தாராபிஷேக ருச்சிராடிச்ச மௌத்திகானி கட்டத்திலே வரிசா முத்துகள் வைக்கப்பட்டிருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க நட்சத்திர கூட்டம் மாதிரி இருக்கு. ஆனா மௌத்திகங்கள் முத்துக்கள் நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கு. அதுக்கே உன் தலையில உன்னிடத்துல உன்ன என்ன பண்றாப்பா சிவன் அப்படின்னா தலையில தூக்கி வச்சுருக்கான். சொச்சங்கமாது சரசே சசிஜேக்ஷண பாதரட்சே ராமனவர்கள் போன்ற அழகு திருக்கங்களுடைய எம்பெருமானுடைய திருவடியை காக்கும் பாதுகா தேவியே சொச்சங்கமா உன்னுடைய சேர்க்கை சிவனுடைய சரசுக்கு உன்னுடைய பாதியனுடைய சேர்க்கை வந்தது. அதாவது பாதியை தூக்கி தலைமையில வச்சுன்னு கொண்டாடுறான் சிவன். அப்போ சம்யோதயந்தி நிகையா பவமௌலி சந்திரம். அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா பவமௌலி சந்திரம், பவன்னா சிவம், அவனுடைய மௌலி சலை, அவங்க சந்திரன் இருக்கேன், அந்த சந்திரனை நிசையா சமயோதயந்தி இருட்டோட நீ சேர்க்கிறாய். பாதுகாப்பு வீட்டு வச்சுன்னா இருட்டோட சந்திரன் சேர்ந்து விடுத்து சந்திரன் பிரகாசிக்கிறது இப்போ அப்படிங்கிறார். எப்படி உன்னுடைய நீலமணிகள் இருட்டாரும் பெண்மணிகள் முத்துக்கள் சந்திரன் நட்சத்திர கூட்டமாகவும் தெரியுது அப்படின்னாலே இருட்டு வந்துட்டது போல இருக்கு. அந்த கருப்பு ஆற இருட்டுல படிச்சுன்னு தெரியறது சிவனுடைய சந்திரன் என்று இந்த ஸ்லோகத்துல அழகாக ஒரு உத்தேசியை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். யச்சந்திர நீல ருச்சி உஜ்ஜல மௌச்சிக ஸ்ரீஹி காலேசு திவ்யசு மருத்திசு உதிரியமானாம் பாதந்தனீய பரிதஹ ஸ்புடவாரி பிந்துஹு. ஸ்லோகம் 562. விஷ்ணோப்பதேன கடிதா மணிபாதுகேத்வம் யச்சந்திர நீல ருச்சிஹி உஜ்ஜல மௌச்சிக ஸ்ரீஹி காலேசு தீவ்யசி மருத்திஹி உதீர்யமானாம் காதம்பனீக பரிதஹ ஸ்புடவாரி பிந்துஹு. போன ஸ்லோகத்துல சந்திரனை பற்றி சொன்னார். இந்த ஸ்லோகத்துல அந்த சந்திரனை மறைக்கக்கூடிய மேகங்கள் மேக கூட்ட மேக வரிசை இருக்கோ இல்லையோ அதை பற்றி பேசுகிறார். விஷ்ணோபதேன கடிதா மணிபாதிகே தொம் தொம் மணிபாதிகே மணிபாதிகையே தொம் நீ எப்படி இருக்க? விஷ்ணோபதேன கடிதா எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடியோட சேர்ந்திருக்கேன் இல்லையா? பெருமாள் திருவடியோட தான் பாதுக சேர்ந்திருக்கு. எப்படி இருக்க இன்னும் அப்படின்னா வெச்சேந்திர நீலருகி அந்த பாதுகையில அழகாக இந்திர நீலக்கல் இழைக்கப்பட்டிருக்குல்லவா, அதனால பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது இந்திர நீலக்கல். அதனுடைய ஒளி என்ன தெரியறது? அது மாத்திரமா உஜ்ஜல மௌச்சிக ஸ்ரீஹி. பக்கத்திலேயே ஓரங்களில் முத்துக்கள் சோர்க்கப்பட்டிருக்கின்றன, அதனால முத்துக்குழி ஒளியும் தெரியுது. ஆக கருப்பான இந்த கருநிறமுள்ள முத்து இந்து இந்திர நீலக்கல்லும் வெண்ணெய் நிறமுள்ள முத்துக்களுமாக பிரகாசிக்கின்றன உன்னுடைய திருவடியில பாதுகையில. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க காலேசு தீவியசி மருத்திஹி உதீரியமானாம் நீ மருத்திஹி உதீரியமானாம். மருத்துனா தேவதைகள். தேவதைகள்லாம் என்ன பண்றா? உன்னை தலையில தூக்கி விட்டுன்னு கொண்டாடுறான் சுத்தரா. சோதனம் பண்றா, எல்லாம் பண்றாவா. அப்படி இருக்கிற காலத்துல இவருக்கு வந்து பாக்குற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டாக்கரிதாஸ்புடவாரி பிந்து மேக வரிசை போல இருக்கும், மேக கூட்டம் மாதிரி இருக்கும். மேக கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அதன் ஓரங்கள்லாம் அந்த ஜல பிந்து இருக்கும் அதுல மேகத்துல. அதனால ஸ்புடவாரி பிந்து சுற்றிலும் இந்த ஜலத்தினுடைய பிந்துக்கள் துளிகள் நீர் துளிகள் ஓடு கூடின மேக வரிசை மாறி நீ இருக்கிறாய் அப்படின்னா. இந்த மேக வரிசை எப்படி இருக்கு அப்படின்னா இங்க ஸ்லேகையா சாதிக்கிறார் விஷ்ணுப்பதேன கடிதான். இந்த மேக கூட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா விஷ்ணுப்பதேன கூடிதான். விஷ்ணுபதம்னா ஆகாசத்துக்கு பேரு, அதனால ஆகாசத்துல இருக்கு இந்த காதம்பினி மேக வரிசையாவது இருக்கு. இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னா இந்திரநீல ருச்சி, இந்திரநீலம் போல கருப்பா இருக்கு, மேகங்கள்லாம் கருப்பா தானே இருக்கும், கருப்பா இருக்கும். உஜ்ஜலமௌத்திக ஸ்ரீஹி முத்துகள் மாதிரி மேகத்துல சுத்தி தீர்த்தம் நீர் துளிகள் இருக்கு. அந்த நீர் துளி நீர் துவளை எப்படி இருக்கும், வெளுப்பா இருக்கும். அந்த முத்துகள் மாதிரி நீர் துவளையும் இருக்கு. காலே சுதி வீசி மருதி ருதியமானம் இந்த மேக கூட்டத்தை மருத்துவனாக காத்துக்கும் பேரும், தேவதைகளுக்கும் பேரும் போல தேவதை பற்றி சொன்னோம், காத்துக்கும் பேரும். அதனால காத்துனால உதிரியமானா அது அப்படி எப்படியும் தள்ளப்படுகிறது. அதனால காத்துனால தள்ளப்பட்டு மேக கூட்டம் வரிசையா போயிட்டு இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட ஸ்புடவாரி பிந்து தெளிவாக தெரிகிற நீர் துளிகளோடு கூடின மேக வரிசை மாறி பாதுகாதேவி நீ சேவை சாதிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல அந்த சில பதங்களுடைய சேஷையினால விஷ்ணு பதம் சொன்னாக்க ஆகாசம் எம்பெருமானுடைய திருவடி அப்படின்னு அர்த்தம். மருத்துன்னு சொன்னா தேவதைகள் அர்த்தம், அதே நேரத்தில் காத்துன்னு அர்த்தம். ஆக இப்படி சேஷையான இருவகை பொருள் உள்ள சொற்களை கொண்டு என்ன பண்ணாருப்போ அழகாக எம்பெருமானுடைய பாதையை சீக்கும் திருவடியே நீங்க எப்படி இருக்கிறாய், மேக கூட்டம் மாதிரி இருக்கிறாய், மேக கூட்டத்துல சுற்றிலும் நீர்த்துவலைகள் இருக்கும், நீர்த்துவலையோடு கூடிய மேக கூட்டம் மாதிரி நீ இருக்க. ஏன் அப்படிங்கிறோம்னா உங்கள்கிட்ட நீலமணியினுடைய ருசியும் காந்தியும் இருக்கு, அதே முத்துக்கோடைய காந்தியும் இருக்கு, ஆனா கருப்பும் வெளுப்பும் இருக்கு, நட்சத்திரங்கள் வெளுப்பா இருக்கும், நீர்த்துவலைகள் வெளுப்பா இருக்கும், மேகம் கருப்பா இருக்கும். அதனால அப்படி காந்தியோட கூடின மேக கூட்டம் மாதிரி நீ அழகாக சேவை சாதிக்கிறாய் என்று பாதுகாதேவியை வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். பாசாஸ்வயம் பகவதோ மணிபாதரட்சே முக்தா முக்தாந்விதா மரதகோபல பத்ததிஸ்தே நித்யாவகாஹனசஹம் சகலஸ்யந்தோ கங்காந்விதம் ஜனயதீவ சமுத்திரமன்யது. ஸ்லோகம் 563. பாசாஸ்வயம் பகவதோ மணிபாதரட்சே முக்தாந்விதா மரதகோபல பத்ததிஸ்தே இத்யாவகாஹனசஹம் சகலஸ்ய ஜந்தோ துர்காந்விதம் ஜனயதீவ சமுத்திரமன்யம். ஓம். ஸ்லோகத்தில் மேகங்களை பற்றி வர்ணித்தார். மேகத்தில் பண்ணித்த உடனே மேகங்களுக்கு தீர்த்தம் எங்கேருந்து வர்றது, அது சமுத்திர நீர் தான் மேகங்களாக கடைசியில் மாறுறது ஆவியினால இல்லையா. அப்புறம் அது மழையாக பொழிகிறது. எனவே இப்போ என்ன ஆச்சு, மேகங்களை சொன்ன உடனே அப்புறம் மழை வேண்டி இருக்கக்கூடிய சமுத்திரம் இருக்கேன், அந்த சமுத்திரம் அனுபவத்துக்கு வந்தது, அந்த சமுத்திரத்தை பற்றி பேசுகிறார், உங்கள்கிட்டயே ஒரு சமுத்திரம் இருக்கு அப்படின்னார். பாசாஸ்வயம் பகவதோ மணிபாதரட்சே பகவதா மணிபாதரட்சே ரங்கநாதன் எம்பெருமானுடைய மணிமயமாக இருக்கக்கூடிய ரத்னங்களை வைத்த பாதுகாதேவியே பாசாம் உங்கள்கிட்ட பல பல பல ஒளி வீசுறது. அந்த ஒளி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா முக்தாந்விதா முத்துக்கோளுடைய ஒளியோட கூடியிருக்கு. முத்துக்கோளுடைய ஒளி வெண்ணெய், ஆக வலுப்பான காஞ்சி அடிக்கிறது உங்கள்கிட்ட இருந்து. இன்னும் எப்படி இருக்கு, மரத்தகோ பல பத்ததிஸ்தே மரதக்கல் வரிசையா பசுமையா நிறைய பச்சையா இருக்கு இல்லைங்களா, அதுவும் வரிசையா இருக்கு. இது ரெண்டும் வரிசையா இருக்கிறத பார்த்தாக்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்கா, கங்காநிதம் ஜனயதி வசமுத்திரமன்யது, சமுத்திர கடலையும் சமுத்திரத்தை பார்த்தா தூரக எப்படி தெரியும் அப்படின்னு சமுத்திரமானது பச்சையா தெரியும் இல்லையா. அதுபோல சமுத்திரம் இருக்கீங்க, அது சமுத்திரத்துல வந்து கங்கை வந்து உயர்வு, அது கங்கையோட கூடிய சமுத்திரம் இருக்கேன், அந்த சமுத்திரம் மாதிரி நீ இருக்க. கங்கையை பெயர்பட்டது வெளுப்பானது, இங்க இருக்கக்கூடிய முத்துக்கள்லாம் வெண்ணிறமானது இல்லையா. அதனால முத்துக்களால கங்கையும் மரத்தனபுரத்தினால சமுத்திரமும் இங்க இருக்கிறதாக தெரியுது. ஆக கங்கையோட கூடின சமுத்திரம் இந்த இடத்துல இருக்கு. இந்த சமுத்திரத்தை நீ ஏன் சிருஷ்டிச்ச அப்படின்னு கேட்டோம்னாக்க, நித்யாவகாஹன சகம் சகல சிந்தோஹோ, எல்லா மனுஷாலும் என்ன சமுத்திர ஸ்நானம் பண்ண போறான், எப்ப போறான் அப்படின்னு கேட்டோம்னா, அவன் பௌர்ணமி மாச பிறப்பு இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல தான் சமுத்திரத்தை தொடலாம் சாரம் பண்ணலாமே ஒழிய மற்ற நாள்ல சமுதிரத்தில் தொடப்படாது. சேதுல மாத்திரம் எல்லா காலத்திலும் சாரம் பண்ணலாம் வச்சுட்டு இருக்கோம் சாஸ்திரத்துல. ஆக மகரஸ்ய சகரஸ்ய சிந்தோஹோ, சகரசிந்தோனா எல்லா ஜனங்களுக்கும், அதாவது சமுத்திரத்துல சின்ன குழந்தைகள் கழவா இவெல்லாம் சமுதிரம் போய் அதில் சாரணம் பண்ணப்படாது, ஏன்னா ஆபத்து உண்டாகும். அதனால அப்படி இருக்க முடியாத ஜனங்களுக்கெல்லாம் நீ எப்படி இருக்க, நித்யாவகாஹன சகம், அந்த சமுத்திரத்துல எல்லாரும் குளிக்கப்படாது, எப்பொழுதும் குளிக்கப்படாது, எல்லா காலத்திலையும் குளிக்கப்படாது, அப்படி ஒரு நியமங்கள்லாம் அதுக்கு உண்டு. ஆனா நீ உண்டு பண்ணின சமுத்திரம் இருக்கு பாரு, இந்த சமுத்திரம் கங்கையோட கூடின சமுத்திரம், இந்த சமுத்திரத்துல நித்யாவகாஹன சகம் எல்லாரும் தீர்த்தா மாறலாம், குழந்தை இறந்து அவ எல்லாருமே கழவாறு எல்லாரும் தீர்த்தா மாறலாம். அதே சமயத்துல அது மாத்திரமில்ல, எப்பதான் தீர்த்தாமணுங்கிற நியமம் கிடையாது, எல்லா காலத்திலும் தீர்த்தாமடலாம். ஆகினால எல்லா காலத்திலும் எல்லோராலும் ஸ்நானம் பண்ணுவதற்கு உரியதான ஒரு சமுத்திரத்தை நீ உண்டு பண்ணிருக்க போல தெரிகிறது. பாதுகாதேவி பண்ண பார்த்தான், ஆக பாதுகாதேவிய இப்பொழுது சமுத்திரம் மாதிரி காட்சி அளிக்கிறாய் நீ என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் வர்ணித்தபடி. சூரியாத்மஜா ஹரிசிலாமணி பந்திரக்ஷாத் தாம் நித்யம் ஆசிதவதி மணிபாதரக்ஷே, ஆதோ ஜனார்தனபதே க்ஷணமாத்ரலக்னாம் ஆசன்னமௌத்திகருஜா ஹசதீவ கங்காம். ஸ்லோகம் 564. சூரியாத்மஜா ஹரிசிலாமணி பந்திரக்ஷாத் ம் நித்யமாசிதவதீ மணிபாதரக்ஷே, ஆதோ ஜனார்தனபதே க்ஷணமாத்ரலக்னாம் ஆசன்ன மௌக்திகருஜா ஹசதீவ கங்காம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சமத்காரமாக யமுனா நதியானது கங்கை நதியை பார்த்து பரிகாசம் பண்றது போல இருக்கு பாதையை சேவிக்கா அப்படின்னு வர்ணிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டா, முதல்ல யமுனை எங்க இருக்கு, பாதையில இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சூரியாத்மஜா ஹரிசிலாமணி பஞ்சலட்சாது. சூரியாத்மஜா சூரியம், சூரியனுடைய பெண்ணு யமுனை, ஆனா யமுனையே சூரியனுடைய பெண்ணாக சொல்லுகிற வழக்கம். ஆனால் சூரியனுடைய பெண்ணான யமுனையானது எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஹரிசிலாமணி பஞ்சலட்சாது இந்திர நீளத்தில் வரிசா பதிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இந்திர நீளத்தில் வரிசா பதிச்சிருக்கிறத பார்த்தா யமுனையே கருப்புன்னு சொல்ற வழக்கம், கங்கையை ஒழுப்புன்னும் யமுனையே கருப்புன்னு சொல்ற வழக்கம். அதனால அந்த கருப்பான நீளமா ஓட்டம் இருக்கோ, அந்த கரிய மணியினுடைய ஓட்டம் இந்திர நீளத்தினுடைய அந்த பிரகாச நீள போறத பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டாக்க, யமுனா நதியானவர் பாதையிலேயே இருந்து பிரபவிச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னார். மணிபாதேவி யமுனா நதியானவள் எப்பொழுதும் உன்னை ஆசிரிச்சிருக்கா, உன்னை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் இருக்கான். ஏன் பாதுகையில எப்பொழுதும் இந்த இந்திர நிலக்கல்லு நீங்களா பதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதனுடைய ஒளி ஓட்டத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அது யமுனா நதி போல இருக்கு, யமுனா நதியானது கருப்பானது, அதனால இந்த கருப்பு மணியினுடைய வெள்ளம் இது ஒளி வெள்ளம் இருக்கேன், இதுவும் யவுன என்று வெள்ளம் மாறி இருக்கு. அதனால யவனாதியானவர் பெரும் பாக்கியம் பெற்றவர். என்ன பாக்கியம் அப்படின்னா, நித்தியவாசிதவதி எப்போதும் ஒன்ன விட்டு பிரியாமல் பாதுகையோடையே இருக்காளா. அதனால எம்பெருமானுடைய திருவடி சிங்கூர் இருக்கக்கூடியதான பாக்கியம் பாதுகைக்கு எப்படியோ, அதே மாதிரி பாதுகையிலே இருக்க முடியாத அந்த நீலமணியினுடைய வேகத்தினா இருக்க முடியாத யவனாதேவிக்கும் எப்பொழுதும் பாதையை விட்டு பிரியாமல் கூடவே இருக்க முடியாத அது ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த பாக்கியம் கங்கைக்கு இல்லை அப்படின்னா, ஆதோ ஜனார்த்தனவதே சனமாத்திர லக்னாம், கங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஆதோ திரிகிராமதாரத்துக்கு அளவில்லையா, அந்த சமயத்தில் பிரம்மா திருமணம் பண்ணார். திருமணம் பண்ண பொழுது அந்த தீர்த்தம் கழிவு விழுந்தது. அதுதான் முதல்ல ஆகாசம் கையாச்சு, அதுக்கப்புறம் பூலோ கங்கையா பகிர்னால வந்தது அப்படின்னு சொல்றோம். அதனால எப்பெருமான திருவடியோட சம்பந்தம் எவ்வளவு நாளை கிடைச்சது இருக்கு அப்படின்னு கேட்டா, சனமாத்திர லக்னாம், ஒரு சனம் கிடைச்சது அவ்வளவுதான். ஜலத்தை விட்டு திருமணம் பண்ண கழுவு கொடுத்து கங்கையானது. அப்ப ஏற்பட்ட கங்கையே ஆசன்னம் உச்சிகரதா ஹசதி இவகங்காம், யவனாதேவியானவர் என்ன பண்றா, பரியாசம் பண்றான். பரியாசம் பண்ணா அப்படி இருப்பா, பரியாசம் பண்ணா பார்த்து சிரிப்பா, பார்த்து சிரிச்சா பல்லெல்லாம் வழியில் தெரியும், பல்லு வழியில் தெரிஞ்சா வெளுப்பா இருக்கும். அதனால சிரிப்ப கழுவுகள்லாம் என்ன பண்ணுவா, வெளுப்புன்னு வர்ணிக்கிற வழக்கம். ஆக இந்த முத்துக்களுடைய வெண்மையான ஒளி இருக்கும். இது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, யவனை சிரிக்கிறது போலும் இருக்கு. ஆகன்ன மௌத்திகா, பக்கத்தில் இருக்க முடியாத முத்துக்களுடைய இது இருக்க ஒளி இருக்கும், அது வெளுப்பா இருக்கிறது. அப்படின்னால என்ன தோன்றது, யவனாதீரான கங்கையை பார்த்து சிரிக்கிறா போல இருக்குன்னா, சிரிக்கிறது என்ன சிரிப்பு, பரிகாச சிரிப்பு. ஏன் பரிகாசம் பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, யமுனா நதியும் கங்கா நதியும் சமுத்திரராஜனுடைய பத்திரிமார்கள். போன சோத்துல சமுத்திரராஜன் சொன்னாரோ, இந்த சமுத்திரராஜனுடைய பத்தினியை மனசு நினைத்து பேசுறார் சுவாமி. இங்க ஆகவா ரெண்டு பேரும் அநேகமா நதிகள் தான் சமுத்திரங்களுக்கு பத்திரி மாறி வலிக்கிற வழக்கம் கவிகள். ஆக யமுனா நதியும் கங்கா நதியும் சமுத்திரராஜனுடைய மனைவியா போச்சு. அப்ப ரெண்டு பேரும் சக்கரத்தியாச்சும் இல்லையா, அந்த சக்கரத்தியான அப்படியான யமுன என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எப்போதும் குருமாதத்தினுடைய பாதியோடையே நான் இருக்கேன், உனக்கு அந்த வாக்கியம் கிடைக்கல, எக்கடி வந்துட்ட போயிட்ட போ, போலோகத்துக்கு போயிட்டியே அப்படின்னு பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கு என்று பாதையை பார்த்து, கங்கையை யமுனையும் ஒன்று இடத்துல இருந்து ஒன்று கொண்டு பரியாசம் பண்ணிக்கிறாப்பு இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி. பரியந்த சங்கடித மாசுர பத்மராகாக பத்மோதர பிரமர காந்தி முகஸ்துதியாக துசம்சயேன சரணாவனி சக்கர நீலாக இதாம்பரேண புருஷேண துளாம் லபந்தே. ஸ்லோகம் 565. பரியந்த சங்கடித பாசுர பத்மராகாக பத்மோதர பிரமர காந்தி முகஸ்துதீராகசம்சயேன சரணாவனி சக்கரநீலாக இதாம்பரேண புருஷேண துளாம் லபந்தே. முன் ஸ்லோகத்தில் வெளுப்பை சொல்லிட்டு வெளுப்போடு இருக்கும் முடியான கருப்பு நிறத்தை பற்றி வர்ணித்தார். இப்போ சிவப்போட கருப்பு நிறம் சேர்ந்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ வர்ணிக்கிறார். நீ எப்படி இருக்க தெரியுமா பார்த்துக்கேன் அப்படின்னு கேட்டால், உன் மேலே பெருமாள் திருவடியை வச்சுட்டு இருந்ததற்கா நின்றதற்கு உலகத்தில் சிவசாதிக்கிறார் இல்லையா. பெருமாள் என்ன எப்படி இருக்கா, நல்லா சீதாம்பரத்தை சாத்தின்னு இருக்கார். சீதாம்பரத்தை சாத்தின்னு இருக்கும்படியான பெருமாள் மாறி பாதுகாதேவி நீயே சேவை சாதிக்கிறாய் அப்படிங்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, சங்கடித பாசுர பத்மராகாக பாதுகாதேவி ஒன்னு சுற்றின ஓரங்களில் வரிசையா என்ன பத்மராகத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கு, பாசுரா என்ன பலபலமான இருக்கு, அந்த பத்மராகம் சிவப்பு நிறத்தை என்ன ஒளிய வீசுறது, அப்படி பத்மநாதத்திற்குள் சுற்றி அழைக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் சக்கரநீலாக என்ன இந்திரநீலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு, அது கருப்பா இருக்கு. கருப்புன்னா எப்படி, இது அழகான கருப்புங்கிறா. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார், எப்படி கருப்புன்னா, பத்மோதர பிரமர காந்தி முகஸ்துதியாக துதியாக உன்னுடையதான சக்கரநீலாக இந்திரநீல கற்கள் இருக்கேன், அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, தாமரைப்பூ, தாமரைப்பூ காலையில மலரும், மலர்ந்த உடனே வண்டுகள்லாம் அதுக்குள்ள இருக்க முடியாத தேனை பருவதற்கு போய் அதுக்குள்ள நுழைஞ்சி தேனை பருகும். அப்போ தாமரைப்பூவனுடைய நடுவில் உள்ள வண்டுகள் போய் வைக்கிறது. அப்போ அந்த தாமரைப்பூ பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, தாமரைப்பூ சிவப்பு, அதுக்குள்ள மொய்க்கின்ற வண்டுகள் கருப்பு. ஆனா அந்த அந்த சுற்றி சிவப்பு இருக்கிற காலத்துல இந்த கருப்பு அண்ணா எடுத்து காட்டுமோ இல்லையோ, ஆக அந்த வண்டுகள் எப்படி இருக்கும், அந்த வண்டுகளுடைய நிறம் மாதிரி இருக்கு உன்னுடைய இந்திர நீலக்கல்லு அப்படின்னா. பத்மோதர பிரமர, பத்ம தாமரைப்பூ, அதனுடைய உதரம் உள்ள பிரமர்னா வண்டுகள், அதனுடைய காந்தி எப்படி இருக்கு அப்படின்னா சுத்தி சகப்பு, நடுவில் இதில் கருப்பு. அப்பேற்ப கருப்பு நிறத்தையே கிழது மாதிரி இருக்கு, இது இந்திர நிலக்கல் அப்படின்னு அர்த்தம். அதை விட என்ன அழகா இருக்கு இந்திர நிலக்கல் சரிங்களா. சொம்சேன கரணாவணி சக்கர நீலாக, ஆக உன்னுடைய பாதையில இது ரெண்டும் சேர்ந்திருக்கு. இந்த ரெண்டு நிலத்தையும் பார்க்குற காலத்தில் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டவனாக்க, என்ன முதல்ல சொன்ன சிகப்பு, அடுத்தது கருப்பு, இது ரெண்டு ரெண்டு நிறமும் சேர்ந்து பார்டர் கொடுத்துருக்க முடியாத பீதாம்பரம் இருக்கே பட்டு, அந்த பட்டு வயசிய பெருமாள் அணிஞ்சுட்டு இருக்காரோ, பத்மா பீதாம்பரேன புருஷேன துலாம் லபந்தே, பீதாம்பரத்தை உடுத்திக் கொண்டிருக்க முடியாத புருஷன் எம்பெருமான் பரமபுருஷன் ரங்கநாதன், அவனை போல நீ இருக்கிறாய் என்று பாதுகா தேவியே சதாரியை சாதிச்சு விட்டு பெருமாளை திருவடி வாரத்தில் வைக்கிறான். வைக்க வச்சா அப்படியே நிமிர்ந்து பெருமாளை சேவிக்கிறான். பெருமாளை சேவிச்சா பெருமாள் எப்படி இருக்கா, பீதாம்பர சாத்தின் அழகாக இருக்கா. ஆக அந்த பீதாம்பர சாத்தி இருக்கின்ற பெருமாள் போல பாதுகா தேவி நீயே எனக்கு சேவை சாதிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி. சங்கேபதாவனி சதா பரிசின்வதீத்வம் சங்கேசிதுஹு சரண பங்கஜ சௌகுமாரியம் அக்ரே மகோபிஹி அருணோபல மௌக்கிகானாம் ராஜ்யாம் வினிச்சிவசி பல்லவ புஷ்ப பங்கிம். ஸ்லோகம் 566. சங்கேபதாவனி சதா பரிசின்வதீத்வம் சங்கேசிதுஹு சரண பங்கஜ சௌகுமாரியம் அக்ரே மகோபிஹி அருணோபல மௌக்கிகானாம் ராஜ்யாம் வினிச்சிவசி பல்லவ புஷ்ப பங்கிம். பதாவணி பாதுகா தேவியே, நீ எப்போதும் பெருமாளுடைய திருவடிகளுடைய மென்மையை அனுபவிக்கிறார். சதா பரிசின்வதீத்வம், எப்பவும் திருவடியோட பரிசியம் உனக்கு ஜாஸ்தி, ஏன்னா உன் மீதான திருவடிகளை வச்சு பெருமாள் நடக்கிறார். அதனால ரங்கேசி துரு சரண பங்கஜ சௌகுமாரியம், அதனால ரங்கநாதனுடைய திருவடி தாவடி இருக்க மென்மையான திருவடி இருக்க அதனுடைய சௌகுமாரியத்தை நீ அனுபவிக்கிறார் அப்படின்னா திருவிழனுடைய மென்மையை அனுபவிக்கிறார். ஆக மெத்தனருக்கு பெருமாள் திருவடி உள்ளங்காலாம் இல்லையா, அதோட பாதிய சாட்சி நடந்தாலும் கூட எதிர்க்க கல்லும் முள்ளுமா இருந்ததுனாக்க அது பெருமாளுடைய காலுக்கும் திருவடிக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்காக நீ என்ன பண்ற, பெருமாளுடைய திருவடியில போக இருந்துட்டு பெருமாளுடைய அந்த மென்மையை திருவடியினுடைய ஒரு மெத்தன தன்மை இருக்க அந்த தன்மையை நீ அனுபவிச்சுட்டே இருக்கிறதுனால பெருமாளுக்கு வெளியில் நடந்து போவச்சு இந்த சமம் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனா, எதிர்க்க இளம் தளிர்களையும் புஷ்பங்களையும் வாரி அடைக்கிறேன். நிறைய தளிர்களையும் புஷ்பங்களையும் வாரி அடைச்சா இளந்தளிர் எப்படி இருக்கும், மெச்சூர் இருக்கும், புஷ்பம் இருக்கும், புஷ்பம் மெச்சூர் இருக்கும். இளந்தளிர்களையும் புஷ்பங்களையும் மண்ணாடி வாரி அடைச்சுட்டே போறாங்க. பெருமாள் அதில் நடந்து எழுந்தாரன் எழுந்துள்ளாரே ஆகிய அவருடைய மென்மையான திருவடிக்கு எதுவான கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ புஷ்பத்தையும் இளந்தளிரையும் வாரி அரைக்கிறாய் அப்படின்னா. இவர்கிட்ட என்ன இளந்தளிரையும் புஷ்பத்தையும் வாரி அரைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா, அது அழகாக உத்தரவேஷம் பண்றாரு சுவாமி. அக்ரே மகோதிகி அருணோபல மௌச்சிகானாம் ராஜ்யாம் வினிச்சிவசி பல்லவ புஷ்ப பங்கிம். உங்ககிட்ட பத்மநாக கல்லு நிறைய பதிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி மௌச்சிகான முத்துப்புறம் நிறைய பதிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஒளிகளை என்ன பண்றேன், மின்னாடி நான் அனுப்புறேன். மின்னாடி அனுப்பிச்சா அந்த பத்மராகத்தினுடைய நிறம் எப்படி தெரியுது? இதுதான் தளிர்கள் மாதிரி இருக்கு. அதாவது கொழுந்து விட்டு இளந்தளிர்கள் இருக்கேன், அதுல கொஞ்சம் லேசான சிவப்பு இருக்கும். அதனால அந்த பத்மநாகம் போல ஓரளவு சிவந்த இளந்தளிர்களை முன்னாடி வாரி அரைக்கிறாப்பு இருக்கு. அந்த கல்லினுடைய ஒளியானது முன்னாடி போய் அதே ஒரு முத்துடைய ஒளியும் முன்னாடி வாரி அரைக்கிற திருவாரூர் நடக்கிறதுக்கு முன்னாடி வாரி அரைச்சா அந்த முத்துக்கள் அங்க பறவைனா என்ன பண்றது அப்படின்னா புஷ்பங்கள் மாதிரி காட்சி அளிக்கிறது. ஆக முத்துக்களாலே புஷ்பங்களையும் பத்மநாகத்தினாலே இளந்தளிர்களையும் முன்னாடி பரப்பி அதுல ரங்கநாதன் மென்மையான திருவிழை வச்சு நடக்க முடியாத நீ பண்ணுகிறாய். ஆக இது காரணம் என்ன? எம்பெருமானுடைய மென்மையான திருவிழியை நீ அனுபவிச்சு விளார் அப்படின்னால அவளுக்கு எம்பெருமானுக்கு தகுந்த கைங்கிருக்க நாம் பண்ணணும், சமமில்லாமல் பாதுகாக்கணும் என்கிற ஆசையினால இளந்தளிர்களையும் புஷ்பங்களையும் பத்மநாக